శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితాఖ్యటే సరీ వేదాంతాచార్యమ్యోమే సన్నిధత్తాం సదా అస్మత్ పరంపరాయ నమః. నేతి తెలుసాం ఇంద్రియంగా வேதம் சொல்றதுனால சாத்விக அலங்காரத்திலிருந்துதான் உற்பத்தி ஆகின்றன. நையாயிக்கால் சொல்ற மாதிரி, வைசேஷிகால் தான் சொல்ற மாதிரி பூதங்களிலிருந்து உற்பத்தி ஆகிறது இல்லை. அதுக்கு அவ அனுமானம் சொன்னா அந்த அனுமானங்கள்லாம் கூட தவறான வைகள். வெறும் அனுமானம் அனுமானம்ட்டு யுக்தியை வச்சுட்டே போகக்கூடாது. யுக்திவாதம் என்னைக்கு நிக்காது அப்படின்றதுக்கோசரம் அவ்வளவு சாதித்த. அதனாலதான் ஸ்ருதி பார்த்தா நிபுணைகி அப்படின்னு சொல்லிட்டார். வேத மார்க்கத்திலேயே போறவா நம்மளுடைய மகர்ஷிகள் எல்லாம், நம்ம ஆச்சாரியர்களும் அதே கிரமத்துல போறதுனால அவ என்ன சொல்றாளோ அதைதான் ஏத்துக்கணும். அதுக்கு விரோதமாக வெறும் யுக்திவாதம் பண்ணக்கூடாது. அதனால நீங்க சொல்ற அனுமானங்கள்லாம் சரி என்ன அப்படின்ட்டு நேற்று ஸ்லோகத்துல தெரிஞ்சோம். இப்போ என்ன கேக்குறா, சரி நீங்க தான் சொல்றீங்க ஸ்ருதி என்ன சொல்றதோ அதை ஏத்துக்கணும். ஸ்ருதி பார்த்தா நிபுணாள், வேத மார்க்க நிபுணாள் அப்படின்னா சொன்னீங்க. இப்ப அதை வச்சேனே நான் கேட்கிறோம், அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்ட்டு அவ கேக்குறது. அதாவது இந்த சுபாலோபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து, அந்த சுபாலோபனிஷத்து சொன்ன பிரக்கிரியில்தான் நாம வந்து பிரளயம் சிருஷ்டி அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். நம்மங்கள்ல இது பண்றோம், ஆராத்திர ஆராதனை பண்ற சமயத்துல பூதசுத்தி பண்றோம். இந்த பூதசுத்தி பண்றச்ச கூட இத மாதிரி கிரமத்துல தான் சொல்றோம். சுபாலோபனிஷத்து சொன்ன பிரகாரம் தான் நாம சொல்லிட்டு இருக்கோம். அந்த பிரக்கிரியில பார்த்தோம்னாக்க லயம், லய பிரக்கிரிய எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும். பிரளயத்தை சொல்றது பிரளயம்னாக்க ஒரு காரணம், ஒரு காரணத்துல ஒரு காரியம் லயம் அடையிறது. இது ஒரு கிரமம் எப்படி இருக்கு அப்படின்னாக்க முதல்ல பிருத்திவி, பிருத்திவி மகாபூதம். அங்க வாக்கியம் பிருத்திவி அப்சுப்ரலீயதே ஆபஹ தேஜசி ப்ரலீயந்தே தேஜ வாயௌ ப்ரலீயதே வாயுஹு ஆகாஷே ப்ரலீயதே. இந்த மாதிரி இந்த மாதிரி சொல்லிட்டே வருது. அப்போ இதை நீங்களும் ஒத்துக்கிறீங்க, அதாவது வேதாந்திகளும் இத ஒத்துருக்கீங்கோ இந்த பிரகிருதிய லயம், அதாவது ஒரு காரியம் தன்னுடைய காரணத்தின சேர்றது. இதை எப்படி ஒத்துக்கணும் அப்படின்னா உபாதான காரணத்துல இந்த காரியங்கள் எல்லாம் சேருகின்றன. இதுக்கு எது உபாதம் சொல்றோம், ஆப்தன ஆகாஷஸ்தம் பூத ஆகாஷாத் வாயு வாயோரக்னி அக்னேராப அத்திய பதவி அப்படின்னு சொல்றோம். இப்போ பரமாத்மாவில வந்து ஆகாஷம், ஆகாசத்துல வந்து வாயு, வாயுனோட வந்து தேஜஸ், தேஜஸ் வந்து ஜலம், ஜலத்துல வந்து பதவி அப்படின்னு இருக்கு. இப்போ இது வேதம் வந்து என்ன சொல்லிடுத்து, உபாதான காரணம், அதனுடைய உபாதான காரணத்திலிருந்து அந்தந்த காரியங்கள் உற்பத்தி ஆகின்றன அப்படின்னு சொல்றது. சுபாலோபனிஷத்தோ பிரளய கிரமத்தை சொல்றது. இப்போ இது உபாதான காரணத்தும், எது உபாதானம் எது காரியம் அப்படின்னு நமக்கு ஸ்பஷ்டமா கணித்து கொடுக்கறது. தைத்திரிய உபனிஷத்து உற்பத்தியை சொல்றது ஒரு கிரமத்துல. இப்போ சுபாலோபனிஷத்தோ லயத்தை சொல்றது, லயத்தை சொல்றது பிரளயத்தை சொல்றது. இப்ப ரெண்டுமே நமக்கு தேவையானது தானே. இதுல நமக்கு என்ன தெரிஞ்சுட்டோம், ஒரு உபாதான காரணத்திலிருந்து ஒரு காரியம் உற்பத்தி ஆகிறது அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருப்போம். இப்ப இந்த இந்த கிரமத்துல பாருங்க, சுபாலோகனருக்கு என்ன சொல்லிடுச்சு, இந்திரியாணி தன்மாத்திரேஷுடி தன்மாத்திரேஷு அப்படின்றது. இந்திரியாணி தன்மாத்திரேஷு ஆகாஷம் இந்திரியேஷு இந்திரியாணி தன்மாத்திரேஷு அப்படின்றது. இப்போ ஆகாஷம் இந்திரியேஷு இருக்கு, இந்திரியாணி தன்மாத்திரேஷு இருக்கு. அந்த பிரக்கிரியில பார்த்தாக்க ஆகாசமானது இந்திரியங்களின் லயத்தை அடைகின்றது, இந்திரியங்களும் தன்மாத்திரைகளின் லயத்தை அடைகின்றன. அப்போ தன்மாத்திரைகள்னா என்ன அர்த்தம், ஏற்கனவே சொல்லிருக்கோம் கலன ததினையா கல்பித தத்துவவித்தையின் சுவாமி சொல்லிருக்கார். அதாவது தயிரும் இல்லாம பாலும் இல்லாம நடுவுல இருக்கக்கூடிய சூக்ம தசை. பாலுக்கு அமுது குத்தினோம்னா அது தயிராவும் மாறல, பாலாவும் இல்லை, நடுவில் இருக்கக்கூடிய தசை அது சூக்ம தசை அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பூதங்கள் சூக்ம தசையில இருக்கிறது தான் தன்மாத்திரைகள் அப்படின்னு சுவாமி சாதிச்சிருக்க. அப்படின்னா பூதங்கள்னா அர்த்தம், பூத சூக்மங்கள் அர்த்தம், அவைகள்ல இந்திரியங்கள்லாம் லயத்தை அடைகின்றன அப்படின்னு ஆகுது. இப்படி தன்மாத்திரைகள் லயத்தை அடைகின்றன ஸ்பஷ்டமா சொல்றது இந்த சுபாலோபன். நீங்களே பூத சுத்தி பண்ற சமயத்துல காரிகாரண பாவத்தை சொன்னச்ச தொலை தசையை சொன்னச்ச இதை சொல்றீங்க. நீங்க எம்பரமானார் பிரகிருத்தி அதிகரணத்துல இதை உதாரணிச்சிருக்க, பிரகிருத்தி அதிகரணத்துல பாஷ்யகாரிலே உதாரணிச்சிருக்க, முதல் அத்தியாயம் நாலாம் பாகத்துல ஏழாவது அதிகரணத்துல. அதனால இந்த பிரக்கிரிய சுபாலோபனத்துக்கு காமிச்சு கொடுக்கிறது. அதுலதான் இந்திரியாணி தன்மாத்திரேஷு அப்படின்றது, இந்திரியங்கள்லாம் தன்மாத்திரைகள்ல அப்படின்னு சொல்றது. இப்ப பாருங்க, பிரதிவி ஜலத்துல லயத்தை அடையிறது, ஜலம் தேஜஸ்ல லயத்தை அடையிறது, இப்படிதான் கிரமம் சொல்லியிருக்கு. இப்படி சொல்லிட்டு இருக்கிற சமயத்துல ஆகாசம் இந்திரியங்கள்ல, இந்திரியங்கள் தன்மாத்திரைகள் சொல்றப்போ சொல்லலாம். அதனாலேயே நீ தெரிஞ்சுக்கோ, தன்மாத்திரைகள் என்ற சொல்லால் சொல்லப்பட்டது எது அப்படின்னா பூதங்கள் தான். அந்த பூதங்கள் தான் இந்திரியங்களுக்கு காரணம். நீ சொல்றதுதான் நாங்களும் சொல்றோம், நீ என்ன சொன்ன வேதமாக்கன்னு நீ சொல்லிட்ட, ஸ்ருதிபத நிபுணிக்கு. அப்ப ஸ்ருதிபத நிபுணர் இதை அங்கீகரிச்சுதான் ஆகணும். அதனால பூதங்களில் இருந்தாலும் உற்பத்தி ஆகிறது, பூதங்களிலேயே லயத்தை அடைகின்றன இந்திரியங்கள் அப்படின்னு அர்த்தம் ஆகுது. அதுதானே சொல்லணும் அது. அதை விட்டுட்டு நீங்க வந்து இது வந்து தன்மா பூதங்கள் இருந்து உற்பத்தி ஆகல, இந்திரியங்கள் பௌதிகங்கள் இல்லை, பின்ன என்ன அப்படின்னா சாத்விக அகங்காரத்துல இருந்தா உற்பத்தி ஆகிறது நீங்க சொல்றதை எப்படி ஒத்துக்க முடியும், அது சரியில்லையாச்சே அப்படின்னுட்டு வைசேஷிகள்லாம் கேக்குறாங்க. அதற்கு பதில் இந்த ஸ்லோகம் ரொம்ப சுலபமா முடிஞ்சிடுறது. இந்த கேள்வியே தவறானது. இங்க ஒரு விஷயம் புரிஞ்சுப்போம், இது வந்து ஆகாசம் இந்திரியங்கள்ல, இந்திரியங்கள் தன்மாத்திரைகள்ல அப்படின்னு சொல்றது. ஆகாசம் இந்திரியங்களில், இந்திரியங்கள் தன்மாத்திரைகளில் அப்படின்னு சொல்றதே தவிர்த்து இது இந்த இதை சொல்லவே இல்லை. லயத்தை அடையிறது அப்படின்ற ஒரு பதம் கூட அங்க இல்லை. அதே பிருதிவி அப்சுலீயதே, அது அங்கெல்லாம் லீயதே லீயதே லயத்தை சொல்லக்கூடிய பதம் இருக்கு. ஆனால் இந்திரியங்கள் தன்மாத்திரைகள்ல லயத்தை அடையிறதா சொல்லல, இந்திரியங்கள் தன்மாத்திரைகளில் ஆகாசம் இந்திரியங்களில் அவ்வளவுதான் சொல்லிருக்காங்க. இல்லைன்னா எடுத்து நோனும் இந்த லீயதே அப்படின்றத நம்ம அங்க அனுசங்கம் பண்ணிக்கணும், அங்க இருக்கிறத இங்கேயும் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லணும். அது இந்த மாதிரி சொல்லவே ஸ்ருதி சொல்லல. ஏன் அத மாதிரி சொல்லல அப்படின்னா சாஸ்திர விரோதம் வந்துடும். காரணம் ஆகாசத்துக்கு இந்திரியும் காரணம் இல்லை, அது ரெண்டு பேரும் ஒத்துக்கணும். வைசேஷனும் ஒத்துக்கிறான், சாங்கியனும் ஒத்துக்கிறான், நாமனும் ஒத்துக்கிறோம். ஆகாசத்துக்கு இந்திரியங்கள் காரணம் இல்லை. இந்திரியங்கள்ன்றது என்னது, புலன்கள். நமக்கு விஷயத்தை கிரகிக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய புலன்கள் அவ்வளவுதான். அது அத வந்து ஆகாசத்துக்கு காரணமா அங்கீகரிக்க முடியாது. ஆகாசத்துக்கு காரணம் அவைகள் இல்லை, அதனால அது கிடையாது. எல்லாருமே ஒத்துக்கிறது தான் அது. அதனால நீ என்ன சொன்ன இப்போ, எது உபாதான காரணமோ அந்த காரணத்துல நயத்தை அடையிறது அப்படின்னு நீ சொல்ற. ஆனா ஆகாசத்துக்கு இந்திரியங்கள் காரணம் இல்லையே, ஆகாசத்துக்கு இந்திரியங்கள் காரணமாக யாருமே ஒத்துக்கல. அதனால இந்த இடத்துல ஆகாசம் இந்திரியோ அப்படின்னு சொல்றது தெரியல. நீ அதை கொண்டு பார்த்தோன்னு இந்திரியான தன்மாத்திரைகளோ அப்படின்னு சொல்றது தெரியலன்னு ஆயிடும். இந்திரியங்கள்லாம் தன்மாத்திரைகள்ல தேடுறது அப்படின்றதும் தெரியலன்னு ஆயிடும். ஏன்னா அதுவும் காரணம் இல்லையன்னு ஆயிடும். அது மட்டும் இல்லாமல் நீயதே நீயந்தே அப்படின்னு அந்த நயத்தை சொல்லக்கூடிய வினைச்சொல் இருக்கிறாங்க. அந்த வினைச்சொல்லுறதே இங்க இல்லையே, இங்க இல்லாததுனால அதை எப்படி இங்க அங்கீகரிக்க முடியும்? அது முடிக்கவே முடியாது. இல்லாத விஷயம் எது இருக்கோ அதைதான் ஏத்துக்க முடியும். இல்லாத விஷயத்தை ஏத்துக்கிறதுன்றது எப்படி வரும்? ஏன்னா காரிகாரண பாவமே வராது, காரிகாரண பாவமே கிடையாது. அதனால இத வேற மாதிரி அர்த்தம் பண்ணும். வேற என்ன அர்த்தம் சொல்ற அப்படின்னு கேட்டாக்கா, பிரதிவி ஜலத்துல லயிக்கிறது அதெல்லாம் அர்த்தம். ஏன்னா இந்த கிரமம் இருக்கு, கட்சி கிரமம் இருக்கு, பிரளய கிரமம் இருக்கு, அதுவரையும் ஒத்துக்கணும். பௌதங்கள் பகிர்ந்த வாயுவானது ஆகாசத்தில் லயத்தை அடைகிறது அப்படின்னு சொல்றது பகிர்ந்தோம் அங்கீகரிக்கும். ஆனா நீதி விஷயங்கள்னா கொஞ்சம் அவைகள்னா எப்படி சொல்லணும்னாக்கா, போஷிக்கிறது புஷ்டியை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லணும். போஷிக்கிறது புஷ்டியை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லணும். இது ஏன் அந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னாக்கா, இந்த பூதங்கள்னா கொஞ்சம் இந்த பூதங்கள்னா என்ன பண்றதுன்னாக்கா, நமக்கு போஷாக்கம் கொடுக்குறது, கண்ணுக்கு போஷாக்கம் கொடுக்குறது. அதாவது தேஜஸ்ஸு சூரிய நமஸ்காரம் பண்ணுன்ற சூரிய நமஸ்காரம் பண்ணு சூரிய நமக்கு எப்படி மாத்தியானிகம் பண்றோம், மாத்தியானிகம் பண்ணிட்டுதான் அப்படிங்கிறது பாக்கணும். கண்ணாலும் சூரியனை பார்க்கணும். இந்த சூரியனை பாக்குறதுன்றது அப்படி கண் ரெண்டு கையை போய் வச்சுட்டு சூக்ஷமா பாக்கணும். அதனால அந்த மாதிரி கையை வச்சு பாக்குறது வெறுமையா போய் பாக்குறது இல்லை. அந்த மாதிரி பாக்குறதுனால கண்ணுக்கு புஷ்டி உண்டாகிறது. சன்பாத்துக்குற பண்றோம் இப்ப எதுக்கு எடுத்துக்கிறாங்க, சூரிய புளியல் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் உணவுக்கு போஷாக்கு கொடுக்கறது, இந்திரியங்களுக்கு போஷாக்கு கொடுக்கறது, புஷ்டியை கொடுக்கறது. அதனால இது ஆப்யாயனம் போஷணம் உத்பலம் பலத்தை உண்டு பண்றது அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம் சொல்றது. அதுதான் இந்த இடத்துல நாக்குல இருக்கு. இப்போ ரசாயந்திரியம் இருக்கு, அது ஜலத்துலதான், ஜலத்திலிருந்து உற்பத்தி ஆகுதுன்னு அவங்க தான் கைதல்லை. அதெல்லாம் ஒண்ணு இல்லை. நமக்கு ஒரு அற்புதமான ஒரு கேக் பண்றா, அந்த கேக்கை நமக்கு சாப்பிட கொடுக்குறா, அதை வாயில போட்டுக்கிறோம், வாயில போட்டு கரையிலே கரையாம செங்கல் மாதிரி நின்றுதுன்னு சொல்லுவாங்க. நம்மளால அந்த ருச்சியை அனுபவிக்கவே முடியாது. அதே நம்ம நாக்கள் அதை போட்ட உடனே அப்போ உமிழ்நீர் வருது. இந்த உமிழ்நீர் தான் வர வர வர அந்த கேக்கானது கரையா இருக்கு. கரைய கரைய அமிர்தமா இருந்தது கேக்கு, ரொம்ப உன்னதமா இருந்தது. காரணம் என்ன? இது நமக்கு ருச்சியை காமிச்சு கொடுக்கிறது, ருச்சியை காமிச்சு கொடுக்குறது. அந்த ருச்சியை காமிச்சு கொடுக்கறதுன்றது கேடு. ஒரு சுவாமி சுவாமியா மாறின, அவர் ரொம்ப உறுதியா இருந்தது. சுவாமியா மாறி கொஞ்ச நாள்ல பிறந்து போயிட்டார். அதை பார்த்துட்டு என் கிரகிணி என்ன பண்ண தெரியுமா, அமுல் பேபி மாதிரி ஆயிட்டாரே அப்படின்னா. இப்ப அமுல் பேபி மாதிரி ஆயிட்டேன்னா என்ன அர்த்தம், பேபி ஒரு குழந்தை அமுல் நம்ம வாயில் கொடுக்கணும், குழந்தைக்கு போடுறோம், அவளை போட போட அதை நல்லா புதுப்பு உடம்பு பார்க்கறதுக்கே ரம்மியமா இருக்கு. அதனால அது அது அமுல் அவன் தான் வேணும்னு அதுக்கு அப்படி இல்ல உன் வீட்டு நம்ம உண்டான் காமிக்கணும் போஷாக்கு கொடுத்துருந்தோம் அவனுக்கு தான் போஷாக்கு கொடுத்துருந்தது அந்த போஷாக்கு கொடுக்கறத போய் ஒரேடியா அதுதான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது ஒண்ணுமே சாப்பிடாம வந்து உடம்பு ஊறி போயிட்டே இருக்கான் அதுக்கு என்ன சொல்லுவான் அவன் போஷாக்கே இல்லை ஏன் ஊறி போனான்னாக்க அது ஏதோ ஒரு காரணம் இப்படி சில போஷணம் போஷிக்கிறது அந்த அர்த்தத்துல அவன் திறந்தான் இதுக்கு அர்த்தம் செய்யணும் அதனால இப்போ இந்திரியங்கள் தன்மாத்திரைகள்ல ஆகாசமானது இந்திரியங்கள்ல அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சேர்றது சேர்தல் அவ்வளவுதான் சேர்தல் அத்தனை வந்து இதுக்கு காரிகாரண பாவம் சொல்லக்கூடாது காரிகாரண பாவம் சொல்லக்கூடாது இது நாம சொல்லல சூத்திரக்காரர் என்ன பண்ணிட்ட நாலாவது அத்தியாயம் இரண்டாம் பாகம் பிரம்மசூத்திரங்கள் சொல்லிட்டு அதுக்கு உத்கிராந்தி பாகம்னு பேரு அதாவது இந்த உடம்புல இருந்து இவன் கிளம்புகிறான் அந்த கிரமம் சொல்லிட்டு என்னச்சு எப்படி வாக்கானது வாக்குன்னா வாக்கிந்திரியம் மட்டும் இல்ல பத்து இந்திரியம் குணம் அர்த்தம் மனசுல சம்பத்தியை அடைகின்றன அப்படின்னு இருக்க அப்ப சம்பத்தின் சொத்துக்கு லயன் தான் அப்படின்னு பொருள்பட்டுட்டான் அதுக்கு எந்திரமான சுந்தரகால திருவுருவத்தை பார்க்கிற சம்பத்தி என்ன சம்சேஷம் சேர்க்கை மட்டும் சேர்ந்து போறது அப்பா ஊருக்கு போற அப்பா ஊருக்கு போயிட்டு குழந்தையும் கிளம்பி வந்துருக்கு குழந்தையோட கிளம்பி வந்ததுனால இப்ப அப்பாவோட குழந்தை சேர்ந்து போறது ஊருக்கு அவ்வளவுதான் அப்பாவோட சேர்ந்து போற ஊருக்குன்றதுனால அப்பாதான் காரணம் இந்த குழந்தைக்கு இந்த குழந்தையா சரி அப்பா காரணம் அப்பா தான் ஜனகதி சாப்பிடும் வேற யாரும் ஒருத்தர் குழந்தை ரொம்ப கேஷன் போயிருக்கா அப்ப நீங்க வந்து அதை சொல்ல முடியுமா அது படிக்கலாம் அப்படின்னு நான் கேட்டேன் காரி காரணமாக கிடையாது எதுக்கும் காரி காரணமாக இது இல்ல அதனால இது சேர்க்கை அவ்வளவுதான் அதனால ஆகாசம் இந்திரியங்களில் சேர்கின்றது இந்திரியங்கள் தன்மாந்திரிகளில் சேர்கின்றது அவ்வளவுதான் லயத்தை அடைகின்றதுன்றது அர்த்தமே கிடையாது அப்படி சொன்னால்தான் விபரீதமான வந்துடும் காரிகாரண பாவமே இல்லாத இடத்துல காரிகாரண பாவம் வருது அப்படின்னு அதனால இந்திரியங்களுக்கு தன்மாத்திரைகள்லாம் உபாதான காரணம் கிடையாது உபாதான காரணம் இல்லாததுனால அங்க லயத்தை அடைவதில்லை அதனால பெரும் லயம்னா சம்பந்தம் உண்டிதான் சம்பத்து சிலேஷம் மாத்திரம் அப்படின்ட்டு தான் அதனால இந்த இந்திரியங்கள்னா ஒண்ணு கொண்டு அதே மாதிரிதான் ஒண்ணுது வாக்கு மனதுல வாக்கு மனசு சம்பத்தியதே நாங்க சுத்தி வாக்கு மனசு சம்பத்தியதே வாக்கானது வாக்கு முதலான இந்திரியங்கள் மனசுல சேருகின்றன அப்ப மனசா காரணம் எங்களுக்கு உபாதான காரணம் மனசு இல்லையே அதுல சேர முடியாது அதுக்கப்புறம் சொல்றது அது தன் மன பிராணம் தராது அந்த பிராணனானது அதாவது மன இந்திரியங்களோட கூடின மனசாவது பிராணே பிராணன்ல சேர்றது அதாவது முக்கிய பிராணம் இருக்கு பாருங்க அந்த முக்கிய பிராணனோடு சேர்றது இவைகள்லாம் சேர்ந்து சக அத்தியக்ஷே ஜீவனத்தில் சேருகின்றதுன்னு சொல்றது இப்ப பாருங்க இதுல ஜீவன் பிராணனுக்கோ மனசுக்கோ இந்திரியங்களுக்கோ காரணம் கிடையாது அந்த மாதிரி மனசுக்கு பிராணன் வந்து இந்திரியங்களுக்கோ மனசுக்கோ காரணம் கிடையாது அந்த மாதிரி இந்திரியங்களுக்கு மனசு காரணம் கிடையாது ஆனா அங்க அது மாதிரி சுருட்டு போறது சுருதி இது உச்சாந்தி விஷயமானது கிளம்பும் பொழுது எது எதுல சேர்ந்தது அப்படின்னா இந்த சாதாரண இந்திரியங்கள்லாம் மனசு இல்லாம பொருத்திப்பாரு அதனால மனசுல சேர்றது அந்த மனதானது பிராணன் இல்லாம சேராது அந்த பிராணன் சேர்றது அந்த பிராணனானது ஜீவன் இல்லாம சேராது இந்த உடம்பு இருக்கு இந்த உடம்புல ஜீவன் இருக்கிற பயிர்தான் பிராணன் இருக்கும் அதுல என்ன வாக்கான இருக்காது அதனால் ஜீவாதி இருந்தான் இது. அதனால ஜீவன் கிட்ட தேவை, அந்த ஜீவனான பூதங்கள் கிட்ட தேவை. அதுக்கப்புறம் சந்தி போறான் பிரமாண்ட போய் சேர்ந்து ஓய்வு எடுக்கிறான் என்று சொல்றது. அதனால பார்க்கும் போது இந்த மாதிரி சம்பத்தி லயத்தையே இந்த மாதிரி பயன்படுத்தினா அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவையெல்லாம் பொருள் மாறுபடும். பொருள் மாறும், இப்படி பொருள் மாறுபடுறதுனால இந்த லயன்றதோ சம்பத்திங்கிறதோ வெறும் சுலேஷம், சேர்க்கை மட்டுமே, சேர்க்கை மட்டும்தான், காரிகார பாவம் கிடையாது. அதனால அது வராது. சரி, இந்த ஆயுர்வேதத்துல சில வாக்கியங்கள் இருக்கு, கிராமம் சம்பதி அப்படின்னு கிராம சம்பதிவியாக அப்படின்னு என்ன அர்த்தம், வாசனை இருக்கு அது பிருத்திவியிலிருந்தா உற்பத்தி ஆகிறது, பிருத்திவியிலிருந்து உற்பத்தி ஆகிறது. அதே மாதிரி வாய் வாசனம் ஸ்பர்சனமான நந்தி அப்படின்னு, ஸ்பர்சனமானது வாய் வாயு சுரூபமா இருக்குது அப்படின்னு அதாவது சொல்றதுன்னு இருக்குது, அது வாயு விஷயமா இருக்கு. வாசனையானது பிருத்திவி விஷயமா இருக்கு அப்படின்னு ஆயுர்வேதங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப ஆயுர்வேதமே சொல்றதே அது உடம்பு சொல்றதையும் தானே, அதுக்கு என்ன சமாதானம் சொல்லுங்க கேட்டா, இந்த மாதிரி சொல்றதுன்னா கூட போஷிக்கிறதுன்னு அர்த்தம், போஷிக்கிறது ஏன்னா அந்த இந்திரியங்களை போஷிக்கிறதுக்கு இவைகளால தான் முடியும். ஏன்னா பிருத்திவிக்கு சுரூபமானது அப்படின்னா வாசனை என்ன சொல்றோம், வாசனையா இருக்கிறது பிருத்திவிக்கு சுரூபமான லட்சணமா இருக்கு. அதனால அது என்ன பண்றதுன்னாக்கா அந்த வாசனையை கொண்டு கிராண இந்திரியத்தை போஷிக்கிறது. அந்த மாதிரி ஜலம், அந்த ஜலத்துலதான் ரசம் இருக்கு, அதனால ரசன இந்திரியம் அந்த நம்ம ருச்சியை தப்பிக்கிறோம் பாருங்க, அதுக்கு இந்த ஜலமானது நமக்கு அந்த மாதிரி அங்கீகரிக்கணும். அப்படி அங்கீகரிக்கிறதுனால எந்த விரோதமும் கிடையாது. நல்லா போஷிக்கிறது உபோபலம் அப்படின்னு சொல்ற ஆப்தியாயம் அப்படின்னு சொல்ற போஷிக்கிறது அதாவது புஷ்ய ஊர்ல நம்ம எல்லாம் இவ்வளவுதான். அதனால ஒவ்வொரு புதங்கள்னாலேயும் அந்தந்த இந்திரியங்களுடைய போஷணம்னு இருக்கு, அதை கொண்டுதான் சொல்ற. அதுக்கு சுவாமி இந்திரமான சாஹித்தியோட அழகான உதாரணத்தை இங்கே காமிக்கிறேன். இந்திரமானது சத்யாமூர்த்தி புலத்தறிவு அதாவது ரெண்டாம் அத்தியாயம் இரண்டாம் நாலாம் பாதம் கடத்தியே தெரியணும், ரெண்டாம் அத்தியாயத்தினுடைய கடத்தி அதிகம் 34 தெரியணும். அந்த இடத்துல 8 திருத்தியும் சொல்றது அங்க சொன்ன விஷயம். அதே மாதிரி நாலாம் அத்தியாயம் இரண்டாம் பாதத்திலையும் இதெல்லாம் சாதிச்சிருக்கேன். இப்ப சொன்னவை சந்தேகமாக்கும் சேர்க்கை மட்டும்தான் அங்க நான் பார்த்துட்டே இருந்தமான அதை கொண்டு சொல்றாரு. அது அங்க என்ன வாக்கியம் இருக்குனாக்க, அன்னமயம் நீ சௌமிய மனஹான அபோமய பிராணன தேஜோமயி வா அப்படின்னு வாக்கியம். இதுல சேர்க்கையை பார்த்து புத்தாளர்கள் சொல்றாரு, இனிமையானவனே மனதானது அன்னமயமா இருக்கு, மனதானது அன்னமய அன்னமயம்னா புத்திவீமயம் புத்திவியே வியாபிச்சிருக்கு அப்படின்னு. அதே மாதிரி பிராணனா ஆபமயம், பிராணனானது ஜலமயமா இருக்குது அப்படின்னு. அது மாதிரி வாக்கு இருக்கே பேச்சு வாக்கு தெரியும் அது தேஜோமயி வாக்கு தேஜோமயமா இருக்கு. இதை வந்து உத்தாவர்கள் தான் பிள்ளைக்கு சொல்றேன். இப்ப அதுக்கு நீ என்ன அர்த்தம் சொல்ல போற, நீ இப்படி கொண்டு பதில் சொல்ல போற, ஆப்போமய பிராணம், பிராணனானது ஆப்போமயா ஜலமயமா இருக்கு அப்படின்னு சொல்ற. பிராணம்னு எல்லாருக்கும் தெரியும் வாயுனுடைய விசேஷம், வாயுனுடைய விசேஷம் அதையும் சூத்திரதாக சொல்லிருக்க, நான் வாயு தெரியே அப்படின்னு சொல்லிருக்கேன். நாலு சூத்திரங்கள்னால அங்க இவையெல்லாம் வாயுனுடைய திசையை சொல்லும். இங்கேயும் சொல்ல போறேன் இன்னொரு 54வது ஸ்லோகத்திலையும் பிராணம் வாயு மாத்திரம் சக பரிபடன் ஆகுது அப்படின்னு சாதிக்க போறேன். வாயுனுடைய விசேஷம் இது அப்படின்னுட்டு பிராணனை சொல்ல போறேன். அப்ப வாயுனுடைய விசேஷமான பிராணன் ஜலத்திலிருந்து உற்பத்தி ஆகுதுன்னு சொன்னா எப்படி? ஏன்னா ஜலம்ன்றது 4வது பூதம், வாயுங்கிறது 2வது பூதம், 2வது பூதத்திலிருந்து 3வது, 3வதுலிருந்து 4வது அப்படி சொன்னா தெரியாது. ஆனால் ஜலத்திலிருந்து வாயுனுடைய விசேஷமான நிலையை விசேஷ நிலையை அடைந்த ஒரு பிராண உற்பத்தியாக இருந்தது அப்படின்னு நீங்க சொன்னையானாக்க அதை எப்படி அங்கீகரிக்க முடியும்? அது வராது. அதனால இங்க வந்து சுதியே சுருட்டு போயிடுச்சு. அன்னமயம் சௌமிய மனகா பெரிய பிரதிவிமயமா மனசு இருக்குது. அப்ப பிரதிவிலிருந்து மனசு உற்பத்தியாச்சா? அப்போ நீங்க பிராணகான்னாக்க ஜலத்திலிருந்து பிராணன் உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்லணும். தேஜோமயி வாக்கு அப்படின்னாலும் நீ இதே வார்த்தை சொல்லணும். தேஜஸ்வந்து வாக்கு இந்திரியம் உற்பத்தி ஆச்சுன்னு சொல்லணும். அதனால மனசானது அன்னமயம், பிராணனானது ஜலமயம், வாக்கானது தேஜோமயம் அப்படின்னு சொல்றது. இவைகள்லாம் இந்த மயன் அர்த்தம் இருக்கு. இதெல்லாம் முக்கியமான அர்த்தம் கிடையாது. மயடு மயட் பிரத்தியம், அதுக்கு எத்தனையோ அர்த்தம் அர்த்தம் இருக்கு. பிராச்சுரிய அர்த்தம், விசார அர்த்தம், சுவார்த்தம் அப்படின்னு சொல்றோம். அதாவது விகார அர்த்தம் சொன்னோம்னு வச்சுக்கோங்க, காரி காரண பாவம் சொன்னாக்க விகார அர்த்தம் சொல்லலாம். மண்மையோ கடக அப்படின்னு சொன்னா வச்சுக்கோங்க, கடமானது மண்மயமா இருக்குது. ஏன்னா காரி காரண பாவம் மண்ணிலிருந்து கடம் உற்பத்தி ஆச்சு. அதனால இத வந்து காரி காரண பாவம் சொல்றது விகாரம் சொல்றது. மண்ணனுடைய விகாரம் அதுதான் கடம், மண்ணனுடைய காரியம் கடம். அதனால அந்த இடத்துல மயக்கத்திற்கு விகாரம். அதே இந்த பிராணமயக தேஜோமயக அப்படின்னு சொன்னா சுவார்த்தம் அப்படியே பிரகாசிச்சுருக்கு, தன்னுடைய சுரூபம் பிரகாசிக்கிறது. அதனால அது சுவார்த்தம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா விஞ்ஞானமயக அவரை ஆனந்தமய அப்படின்னு சொன்னாக்க அந்த மயக்கத்திற்கு பிராச்சுரிய அர்த்தம்னு தெரியும். அஜ்ஞானமே செய்யாம துக்கமே செய்யாம ஆனந்த மட்டுமே ஜாபத்திருக்கு. இதுக்கு பிராச்சுரிய அர்த்தம் பரவி இருக்குது. அங்க நிறைய ஆக்ஷேபம் எல்லாம் பண்ணி அது இன்னும் சமாதானம் சொல்லிருக்கேன். கோழியாளர் தமிழ் இருக்கு, நிறைய வாகனங்கள்லாம் எழுதிப்பார். அதெல்லாம் இப்ப வேண்டாம். மயக்கத்தியத்துக்கு பொதுவா மூணு அர்த்தம் சொல்லணும், பிராச்சுரியார்த்தம், சுவார்த்தம், அவமாரி விசாரம். இது மூணு முக்கிய அர்த்தம் தான். அந்த இடத்துக்கு இருந்தாலே அந்தந்த அர்த்தம். ஆனா அந்த மூணு அர்த்தம் இங்க கிடையாது. நீ ஒத்துக்கல, நானும் ஒத்துக்கல. இது வந்து போஷகத்துவம் தான், போஷிக்கிறது அப்படின்னு தான் அர்த்தம். அதனால உபச்சார பிரயோகம் உடம்பு முழுக்க எடுக்க மூளை, உடம்பு முழுக்க மூளைன்னு சொன்னாக்க உடம்பு முழுக்க மூளை இருந்தா தலை தலையில ஒரு பகுதியில இருக்கு அவ்வளவுதான். ஆனா அவருடைய ஞான விசேஷம் ஞான வைசிஷ்டத்தை பார்த்துட்டு நான் என்ன பண்றோம், உடம்பு முழுக்க மூளை அவனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்ல மத்தபடி அவனுக்கு உடம்பு முழுக்க மூளை தான் உபச்சாரம். அந்த மாதிரி உபச்சாரம் உபச்சாரமாக இருக்கிறது போய் முக்கியார்த்தமா எடுத்துக்க கூடாது. அதனால புதிய கூட உபச்சாரங்கள் அது கூட எப்படி போஷணம்ன்ற முக்கியார்த்தத்தை சொல்றதோ அது அப்படி அவ்வளவுதான். அதை பத்தி நம்ம ஒரேடியா அதுவே இல்லை அப்படின்னு சொல்ல கூடாது. ஆகையினால இதெல்லாம் நிறைய இருக்கு. ஆகவே இந்திரியங்கள்லாம் பௌத்திகம் பூதத்திலிருந்து உற்பத்தியானது அப்படின்னு சுருதி சொல்லாது. சொல்லிட்டு அது உபச்சாரம், அது போஷணத்து சொல்றோம், ஆத்தியாயம் உபோக்பலம்னு சொல்றேன், போஷிக்கிறது சொல்றேன், அவ்வளவுதான். சரி பிரதிமோசம் கேக்குற மேல் விஷயம் மாதிரி ஒண்ணு கேக்குற இதெல்லாம் சரி இப்படிதான் நீங்க சொல்றீங்க கேட்கறது நல்லாதான் இருக்கு. ஆனா இந்த சாஸ்திரம் மனுஷகாத அடிப்பிடி சாதிக்கிற மாமலா அப்படி சகோதரம் சாஸ்திரம் நமக்கு எத்தனையோ ஜென்மாக்கள் எத்தனையோ ஜென்மாக்கள்ல எத்தனை தாயார்கள் எத்தனை தகப்பனார்கள் ஆனால் நம்மளுடைய தாயார் தகப்பனார்கள்னா எத்தனையோ இருக்கா அதனால மாதாபுத்திரம் தகப்பிலே ஜோபி அப்படின்னு ஆயன் அப்பா ஆயன் அம்மாவை காட்டினோம் பத்தபத்திரம் அத்தன் எத்தனையோ ஜென்மங்கள்ல எத்தனையோ தாயார்கள் எத்தனையோ தகப்பனார்கள் அவள் யார் எந்த அப்பாவும் எந்த தாயாரும் தன்னுடைய குழந்தைகளுக்கு வாத்சல்யத்தையே காமிப்பார் இதத்தையே விரும்புவார்கள் இத்தனை தாயார் தோன்றார் காட்டிலும் உகந்தது சாஸ்திரம் நமக்கு இதத்தையே சொல்லும் நமக்கு எது பிரீதியோ எது நல்லதோ அதுதான் சொல்லும் அவ்வளவு சொல்லக்கூடிய அப்படி இருக்கக்கூடிய வேதங்கிற சாஸ்திரம் ஏன் சிவாதாஸ்திரமா சொல்லிட்டு போகுது இதன் நித்தம்னு ஸ்பட்டமா சொல்லக்கூடாது இப்படியே நமக்கு வந்து சொல்லி கொடுக்கணும் ஏன்னா சந்தேகமே வரல சந்தேகம் நாராயணே சந்தேகத்தை எழுந்து போகக்கூடாதுன்னா ஒரு இடத்துல சக்தியை கொள்ளணும் ஒரு இடத்துல சிவனை பண்றது இப்படி எல்லாம் ஏன் திருட்டு கொள்றது இந்த மாதிரி இந்த விஷயத்துக்கு தெரியும் காரியகாரண பாவத்துல கூட இது பௌதிகம் அப்படின்னு சில இடத்துல தோன்றிடுறது சில இடத்துல சாத்திக அகங்காரம் அப்படின்னு தோன்றது இந்த மாதிரிலாம் மாறுறது ஏன் இந்த மாதிரி அப்படின்னு கேட்டாக்க சுவாமி பதிவு சாதிக்கிறார் சுவாமி தரம் விசாரம் இல்ல வேதங்களோ தேவதைகளோ பரோட்ச பிரியாலாம் இருக்கும் அதாவது பிரத்யட்சமா இருக்க மாட்டோம் நேரம் சொல்லக்கூடாது இந்த சப்த ரிஷிகளெல்லாம் கூட வால்மீகிக்கு என்ன உபதேசம் பண்ணா வராம வராம வராமல் எழுந்து போனாங்க எல்லாருமே ஸ்ரீ வைஷ்ணவான மாதிரி சாத்திகால் கிடையாது இருக்கா தாமசால் இருக்கா அவளுக்கெல்லாம் வேத ரகசியம் தெரியக்கூடாது வேத ரகசியம் யாருக்குமே தெரியக்கூடாது வேதனத்துக்கு தெரிஞ்சுட்டுனாக்க அது விபரீதமா போயிடும் ஏன்னா அவா அதை மிஸ்கூடாது அத மாதிரி பண்ணக்கூடாதான் அதனாலதான் பாருங்க நமக்கு சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் ரகசிய விஷயம் ரகசிய விஷயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்தராதித்ய வித்தியை ரொம்ப அழகா சொல்றது அப்போ அந்தராதித்யே இரண்மையா புருஷோ திருஷ்யதே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அந்த ஆதித்ய இனமைய புருஷோ திருஷ்யதே ஆதித்ய மண்டலத்துல திறன்மையன் அப்படின்னா சொன்ன மாதிரி ஜொலிக்கிறான் அற்புதமா ஜொலிக்கக்கூடிய ஒரு திவ்ய புருஷன் அங்கே பார்க்கப்படுகிறான் திவ்ய புருஷன் பார்க்கப்படுகிறான் அந்த திவ்ய புருஷன் சிவன் நாராயண் நாராயணன் தானே அவன் எப்படிப்பட்டவன் பார்வையக மன்னன் அர்த்தம் சரி கெட்ட அவனுக்கு ரெடியோட இருந்தது இந்த கருப்பா இருக்கிற பெருமான போய் எப்படி உஜ்வலத்தை பலிக்கிறது அப்படின்னு எப்படி வந்தது எப்படி வந்தது அப்படின்னு கேள்வி வருது உடனே புகழ்நாத் காட்சியார் என்ன பண்ணாங்க வியாக்கியானம் பண்ணிட்டு இது ரகசிய விஷயம் இது உபதேசத்தினாலேயே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்கு அதனால அத்தனை லிச்சதே இங்க என்னால எழுதப்படல அப்படியே எழுதிட்டு சுவாமி அதையும் சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை சொல்லிட்டேன் இதுக்கு ஏதாவது அர்த்தம் உணர்னாக்க வேதார்த்த சங்கிரக சுதப்பிரகாஜிகள பார்த்துக்கோங்க வேதார்த்த சங்கிரகத்துக்கு தாத்தல்ய தீபிகனுக்கு சுதப்பிரகாஜிகாரு வியாக்கியானம் பண்ணிருக்க அதுல பாத்துக்கோங்க அப்படின்னுட்டு அவர் எழுதிட்டு போட்டார் வேதார்த்த சங்கர வியாக்கியானத்துல பார்த்தா அங்கேயும் இதே வாக்கியம் இது ரகசிய விஷயம் இது உபதேசீக கண்ணியம் ஆச்சாரியால் எப்ப உபதேசிப்பாளோ அப்ப உபதேசத்துல வாங்கிக்கோங்க அதனால இது கிரந்தத்துல எழுத மாட்டோம் சம்பிரதாய விஷயம் அப்படின்ட்டு போயிட்டார் ஏன்னா ரகசிய விஷயங்களை வெளியில சொல்லக்கூடாது வெளியில சொல்லவே கூடாது ஏன்னா அதனாலதான் நம்ம ரகசிய கிண்ணங்கள் சாஸ்திர கிரந்தங்கள்ல பாருங்கோ, ஸ்ரீபாஷ்யம், ஸ்ரீபாஷ்யத்துல சுதந்திர பிரபத்தியை பற்றி சாதிக்கவே இல்லைங்கிறான். வெறும் ஞாசத்தை வசி கணவந்த சரணாகிதிரியவே அப்படின்னு சாதிச்சிருக்க, சரணாகிதியும் சொல்லிருக்க. அந்த சரணாகிதின்றது அங்க பிரபத்தியா அல்லது சுதந்திர பிரபத்தியா சாதிக்க. அதே மாதிரி கீதா பாஷ்யத்துல சர்வஸ்லோகத்துக்கு அங்கையும் இத மாதிரி ஸ்பஷ்டமா சொல்லவே இல்லை. ஏன்னா அது சாஸ்திர கிரந்தம். அதே சரணாகிதிகள் அங்கெல்லாம் சாதிச்சுட்டு போயிட்டாரு. அத்திர துவயம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஏன் துவயம் வந்து தேர்தல் தானே, அத்திர துவயம். அதனாலதான் அந்த இதுல வந்து திருப்போட்டியூர்ல கோட்டிபுரம் திருப்போட்டியூர் நம்ம எழுத உபதேசம் வாங்கிட்டு கோபுரத்துல போய் சொன்ன அர்த்தத்துதான் உபதேசத்து மந்திரத்தை உபதேசத்துல. ஆனா தாச்சி அவர் விஷயம் சம்பரியாண்டோம் மந்திரத்தை கணக்கு உபதேசத்துன்னு ஏன் சரணாவதி சேர்த்த அத்திர துவயம்னு சாதிச்ச. அங்க எங்க துவயத்தை எழுத்து போறதானே எழுத வேண்டிய உத்தரவாங்க அத்திர துவயம் தான் சாதிச்ச. அதனால நம்ம ரகசியமான மந்திரங்களை வெளியில சொல்ல மாட்டா மகான்கள் யாரும் சொல்லித்தர மாட்டேன். அதனால இது வந்து ரகசிய விஷயங்கள்லாம் வெளில சொல்ல முடியாது. அதே மாதிரிதான் சாஸ்திர விஷயங்கள் கூட எல்லாரும் ஒரே மாதிரி எடுத்துக்க மாட்டாரு. அதனால சொல்லக்கூடாது. அதனாலதான் சரண ஸ்லோகாதிகாரத்துல சுவாமி அனைத்தையும் சாதிக்கிறார். மணிப்புரவாள கிரந்தங்கள் ரகசிய கிரந்தங்கள், அந்த ரகசிய கிரந்தங்கள்ல அனைத்தையும் சாதிச்சு போயிட்டார். அதனால இது வேதமானது நமக்கு அனுகூலம் பண்றது போதே வந்துருக்கு. அதனால இது வெளில சொல்லாது, சொல்ல வேண்டாம். ஆனா அந்த கொத்தமல்ல சுவாமி இது சாதிக்கிறார். ஆகையாலதான் இவரு இதெல்லாம் வந்து அங்கேயே சொல்றது. அப்பா சத்தியமா வெச்சது பாத்திரத்துல உண்மையை பேசிருக்கோம், அபாத்திரத்துல உண்மையை பேசிட்டு போட்டாரு. அபாத்திரத்துல உண்மையை பேசிட்டு கூடாது. இந்த பிராட்டி அனுமான் கிட்ட பேசியிருக்கா, அவ்வளவு சந்தோஷமா பேசியிருக்கா, எல்லாத்தையும் பேசினவோ ராட்சசிகள் வந்து கேட்கிறா. அந்த குரம்பு ஒண்ணு பேசிட்டே யாரு எனக்கு என்ன தெரியும், ராட்சசா எத்தனையோ ரூபம் எடுத்துக்கா, அதுல ஒரு ரூபமா இருக்கும். அகிலேஜானாதி அகைப்பாதம் அப்படின்னு சுந்தரகாண்டத்துல வரும். சுவாமியை எழுதுற அகிலே மெஞ்சானியா அகைப்பாதால் அப்படின்னு எழுதிருக்கார் சுவாமி சுத்தி. அதனால அங்க போய் சொல்றான். ஏன் போய் சொன்னா, அவளுக்கு ஆசை அனுமான ரட்சிக்கணும், குதிரை காப்பாற்றணும். இந்த ஆட்சிக்கும்போதுலாம் என்ன பண்ணுமோ தெரியாது, என்ன பண்ணுமோ தெரியாது, அனுமான பத்தி இவனுக்கு தெரியல. ஆனா வந்து அந்த ஜனங்கள் எதுவும் பண்ணிட கூடாது, அபாத்திரத்துல உண்மையை சொல்லக்கூடாது. ஆபரணம் இப்படி சொல்றாரு. அத மாதிரி இத மாதிரி சொல்லக்கூடாதுன்றது போட்டதுதான் சொல்றதில்லை. ஸ்பஷ்டமா பண்ணுவாங்க என்ன காப்பாத்து பொன்னே அங்கே இருக்கு வெள்ள சொல்றாரு. அசூயகாயே அன்றுதகையே ஆயத்தாயே நமாந்தூயா அசூயே அதுக்கோசரம் தான் இந்த ஸ்துதியானது இத மாதிரி சொல்றது அப்படின்றத இந்த சோகத்துடைய தாத்தரியமான ஆகவே இதில் எப்படிலாம் தன்மாத்திரையிலிருந்து உற்பத்தியானது, போதங்களிலிருந்து உற்பத்தியானது, அவைகள்லாம் பௌத்திகர்கள் அப்படின்னு சொன்னாக்க அது தப்பு. அத வந்து சாப்பிக்க அங்கார்த்தம்னா உற்பத்தியாகும். அப்ப அந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம்னாக்க அதெல்லாம் போஷிக்கிறது சேர்க்கை, அதை ஒன்றிதான் இங்க அர்த்தம் பண்ணிக்கிறோம் அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினாலும் கருத்து பாருங்க. தன்மாத்திரேஷ்வேந்திரியாணாம் சுருதிரிஹ நலயம் பத்திமிந்து ஸ்மரிதம் நோ சே சத்யாதி வாக்யேஷ்விவஹி நயபதம் யோம்னி சாட்சேஷு சத்யா போதைஹி அவ்யாஹித த்வாத் க்வசித் உபசரிதா பௌதிகத்வம் விவேகம் அன்னாப்தேயோ மயத்வம் ஸ்ருதிரபிஹி மனஹ ப்ராணவாசாம்புவாச அப்படின்னு பார்க்கிறது. ஸ்ருதி எந்த ஸ்ருதி சௌபாவ ஸ்ருதி சுபாலோபனது ஸ்ருதி அது என்ன சொல்லித்து இந்திரியாணி தன்மாத்திரேயோ ஆகாசம் இந்திரியங்களுக்கு தன்மாத்திரத்துல லயத்தை சொல்லவில்லை, லயத்தை சொல்லல. வேற என்ன சொல்லித்து எந்தோ பிரவேசம் சேர்க்கை, பெரும் சேர்க்கை தான் பிரவேசம்னா அப்படின்னா பூந்துருவது உள்ள பூந்துருது அப்படின்னாக்க சேர்க்கை மாத்திரம் தான், சேர்க்கையை மாத்திரம் தான் சொல்லிருக்கு. அது சொன்னா என்ன ஆகும், இங்கு இந்த சுத்தியில சுபாலோகே லயபதம் லீயதே அப்படின்னு சொல்லிட்டாங்க. தேஜபி லீயதே, இந்த லீயத்தைன்றதுதான் லயத்தை சொல்றது. இந்த பதம், இந்த பதம் லயப்பதமானது பிரித்யாதி வாக்கியேஷ்விவ பிருத்வி வாக்கியத்துல, ஜல வாக்கியத்துல, தேஜோ வாக்கியத்துல, வாயு வாக்கியத்துல மாதிரி அங்க வந்து எப்படி பிருத்வி அசுரியதே ஆபகா தேஜியந்தே தேஜகா வாயு லீயதே வாயு ஆகாசே லீயதே அப்படின்னு இருக்கோ அந்த மாதிரி யோமி ஆகாசத்துக்கு தேவை. அதனால ஆகாசத்திலையும் அக்ஷேசி அக்ஷேசித்த அக்ஷம்னா இந்திரியம் நிறைய சொன்னோம், இந்திரியங்களுக்கு சொல்றோம் ஆகாசம் இந்திரியானி தர்மா அப்படின்னு சொல்லிருக்கணும். ஆனா அப்படி சொன்னே அங்க என்ன சொல்லிருக்கு, ஆகாசம் இந்திரியோ இந்திரியாணி தன்மாத்திரேஷு அப்படின்னு தான் அங்க சொல்றேன். லீயந்தே நாங்க லயத்தை சொல்லவே இல்லை. அப்படி நீ லயத்தை நீ அங்க அர்த்தம் பண்ணிட்டா கூட அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா சம்சேஷமா இருக்கும், சேர்க்கை மட்டும். ஆகாசத்துக்கு இந்திரியங்கள்ல சேர்க்கை, இந்திரியங்களுக்கு இதுல தன்மாத்திரங்கள்ல சேர்க்கை அப்படின்னு தான் அர்த்தம் பண்ணி, அதாவது போஷிக்கிறது தான் அர்த்தம். அந்த பிரளயம் காரண காரியம் அது உபாதான காரணம் இது காரியம் அந்த காரிய காரணம் சொல்றது அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு. சரி, கிராண உத்தம் பிருவியாக பிருதிவிக்கு கிராணம், அப்ப கிராண இந்திரியம் பிருதிவி சொந்தம் வாயுகாஸ்தகம் ஸ்பர்சனம் ஸ்பர்சனம் சுகிந்திரிய காரியம் தோல் இந்திரியத்தே தொடு உணர்ச்சி அது வாயுவாஸ்தகம் வாயு சொல்வது வாயு சுருடுத்து அந்த மாதிரி பௌதிகத்துவம் சொல்றது ஆயுர்வேதங்கள்னா அதுக்குள்ள என்ன சொல்லுவேன் அப்படின்னா அதுக்கு பதில் வசித்து சில இடங்கள்ல ஏஷாம் இவைகளுக்கு இவைகளுக்கு இந்திரியங்கள் பௌதிகத்துவம் அதாவது பூதத்திலிருந்து உண்டானது பௌதிகம் போதத்தில் இருந்து உற்பத்தி ஆனது அப்படின்னு சொல்றதெல்லாம் கூட போதைகி ஆப்பியாய தத்வா, போதங்களால ஆப்பியாயனம் பண்ணப்பட்டன, போஷிக்கப்பட்டன, அதனால உபசரித்தா உபச்சாரமாக சொல்லப்பட்ட உபச்சாரம் போழிக்கிறது. அதுக்கோதெல்லாம் சொல்லப்பட்டது சொல்றது அது மாதிரி. மற்றபடி நீங்க வந்து சொல்ற மாதிரி காரிய காரண பாவம் சொல்லவே இல்லை. அப்படி நீ அதை ஒத்துண்டா கூட விபரீதம் வந்துடும். ஏன்னா சத்தித்தியில சாந்தோக்கியோட சத்தித்திய இருக்கு, அந்த சத்தித்தியில அன்னமயம் மீ சோமியமனகா, அது மாதிரி ஆகோமய புராணகா தேஜோமயி வாக் அப்படின்னு இருக்கு. ஸ்ருதி ரவிஹி, ஸ்ருதி கூட மனப்பிராணவாசம், மனசு பிராணம் வாக்கு இந்த மூணுத்துக்கும் அன்ன அப் தேஜோமயத்தம் ஆக, அன்னமயத்தம் தேஜோமயத்தம் அது மாதிரி அப்மயத்தம் ஜலமயத்தம் இத மூணுத்தையும் எழுது. மனசானது அன்னமயமா இருக்கு, பிராணனானது ஆப்போமயமா இருக்கு, ஜலமயமா இருக்கு, வாக்கோ தேஜோமயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கு. அங்க காரியாரமா ஒத்துக்க முடியாது, யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னாக்க பிராணன் நினைக்கணும் பாருங்க, பிராணன்றது வாயு தான், வாயு பற்றி ஒரு விசேஷம் தானே, அதை போய் ஜலமயம்னு எப்படி சொல்ல முடியும், ஜலத்திலிருந்து உற்பத்தி ஆகும்னு சொல்லவே முடியாது. அதனால இந்த இடத்துல மயக்க அர்த்தம் தான் முக்கிய அர்த்தம், இதெல்லாம் கவுனார்த்தம் தான் உபஜரித்தம் தான். அதனால அண்ணா தேஜோமயத்தம் ஆகும் அப்படி சொல்றதுங்க. ஆகவே இவங்கெல்லாம் போஷகங்கள், போஷகங்கள் பௌதிகத்துவம் ஏன் சொல்லப்பட்டதுன்னு இவங்கெல்லாம் போஷிக்கிறது, அதுக்கோசம் சொல்லப்பட்டது. அதனால உபச்சாரம் தான். ஆகவே வாஸ்தவிக அர்த்தம் இல்லை, காரிகாரண பாவத்தை சொல்லவே காரிகாரண பாவத்தை சொன்னார். அதனால நாங்க சொன்ன சாத்திக அகங்காரத்திலிருந்து உற்பத்தி ஆகிறது வேண்டா இந்திரியங்கள்லாம், அதுதான் சரியான பொருள் அப்படின்னு அர்த்தம் சாதிக்கிறது. இப்போ லோகத்தை தெரிவிக்கலாம், தன்மாத்திரே ஞானம் ஸ்ருதிமிக நலயம் பக்தி கிந்து பிரவேசம் நோதே பிரத்யாதி வாக்கியேஷு வை லயபதம் வியோம்னிச்ச அக்ஷேஷு மனப்பிராணவாச்சிம்மாயிரீமேஷாய வேதாந்த குரவே நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ.